శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్చితేతరి వేదాంత ఆచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్సం గురు పరంపరాయి నమః. నేటి 20వ శ్లోకత్తుల వేదం சொல்லிட்டு அத்தியனம் பண்ணினா, அத்தியனம் பண்ணிட்டு அவனுக்கு தாத்பரியத்தை தெரிஞ்சிருந்தான் ஓரளவு, அதனால உனக்கு ஆசை வந்தது, ஆசை வந்து மீமாம்சைய வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவர்த்தி பூர்வமீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சான்னு எல்லாத்தையும் அதிகரிக்கிறான். ரொம்ப வேகம் இருக்கிறவன், அவகாசம் இல்லாதவன், அதே மாதிரியாக உடம்புல சக்தி இல்லை, ஞானத்துல போறல, இப்படி கஷ்டப்படுறவன் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, கடைசியில பிரம்ம விசாரத்திலேயே பிரவர்த்தி சொல்றான் ஆசையினால அப்படின்னு முடிச்ச. இப்போ அதுக்கு மேல இவன் அப்பூர்வ பட்சி ஆக்ஷேபிக்கிறான், ஆசையினாலதானே இவன் பிரவர்த்திக்கிறான், ஆசையினால பிரவர்த்திக்கிறான், விதியினால பிரவர்த்திக்கல, அதாவது வேதம் சொல்லெடுத்து அதனால நான் பிரவர்த்திக்கல, ஆசையினாலதானே சாஸ்திரம் ஆசிக்கிறான்னாக்க, அப்ப எதுக்கு அவன் குரு கிட்ட போகணும்? ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, பரீட்ச லோகான் கர்மசிதான் நாஸ்தி அகிருதக்கதேன, அதாவது கர்மாவனால எதை எதெல்லாம் நாம வந்து அடைகிறோமோ அவைகள்லாம் வந்து அகிருதம் இல்லை, அகிருதம்னாக்க நித்தியம் இல்லை, நித்தியமான பிரம்மத்தை அடையிறது இல்லை. எதை அடையிறோம்னாக்க, சாஸ்வதம் இல்லாததும் அஸ்திரமாகவும் அல்பமாக இருக்கிறது தான் அடையிறனாமோ இப்படின்னு பரீட்சிய பரீட்சிய லோகான் கர்மசிதான் கர்மாவனால அடையப்பட்டவைகள்லாம் வந்து நாஸ்தி அகிருத கிருதையின் அவைகள்லாம் அகிருதம் அடையவே வராது, நித்தியமா இருக்கிறது சாஸ்வதமா இருக்கிறது அதனால கிடைக்காது அப்படின்னு பரீட்சை. அந்த பலன்கள்லாம் கர்ம பலன்கள்லாம் சுத்தமா அனித்தியமா தான் இருக்கும், பிரம்மத்தை அடையவே முடியாதுன்னு தெரிஞ்சுருவோம். பரீட்சிச்சுட்டு நிர்பிராமணம் நிர்வேதமாயார், இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை அடையணும்னு ஒரு உட்கட பிரவர்த்தி இருக்குதே, அவனுக்கு ரொம்ப கஷ்டமானதான். அதனால அவன் என்ன பண்றான், தத் விஜயானார்த்தம் குரு மீத அபிகச்சேத், குருமேவ அபிகச்சேத், குருவையே அடையவான், அதை தெரிஞ்சுக்கணும், இந்த பிரம்ம ஜானம் எனக்கு வர வேண்டும் அப்படின்னாக்கா ஆச்சாரியருடைய திரவடிகளுக்கு ஆசிரியச்சுடுவான். சமிப்பாணிகி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம், சமிப்பாணிகி சோத்ரியம் பிரம்மன், அந்த சோத்ரியம் வேதத்திலேயே நிலையோடு இருக்கக்கூடியவன், பிரம்மனிஷ்டம் பிரம்மையிலே நிஷ்டையோடு கூடிய பிரம்மவித்தா இருக்கிற ஆச்சாரியர் அடைஞ்சி சமிப்பாணிகி சமித்து, நான் பிரம்மச்சாரிக்கு லட்சணம் சமித்து, கையில எப்பொழுதும் சமைத்து வச்சிருக்கணும், அதை வச்சிருந்தா அவங்க போய் அவர் அடைஞ்சிருவான் ஆச்சாரியரே, அடையணும் அபிகச்சே அப்படின்ட்டு அது விதி ஏவல், அவன் வந்து அங்க போய் அவர்கிட்ட அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு சொல்லெடுத்து உபனிஷத்து. இப்போ என்ன சொன்னா சித்தாந்தி, விதியினால வேதத்துல வேதாத்தியத்துல பிரவர்த்திச்சான், ஆனா விசாரத்திலேயோ ஆசையினாலதான் பிரவர்த்திக்கலாம், விதியினால வேதாத்தியத்துல பிரவர்த்திச்சுட்டு விசாரத்துல ஆசையினாலதான் பிரவர்த்திக்கிறான், அப்ப எதுக்கு குரு கிட்ட போகணும்? ஏன்னா அபிகச்சேதன்னு குரு கிட்ட போகணும்னு விதி இருக்குது, அங்க வந்து எதுக்கு விதி, அதுவும் வேண்டியதில்லை, தானா வாசிக்கிட்டவன், இவனுக்குதான் ஞானம் வந்திருக்கு, அத்தியனம் பண்ணிட்டான், சொதக இவனுக்கு வந்து அர்த்தங்கள் தெரியறது, அங்காத்தியனமும் பண்ணிட்டான், அங்காத்தியனம் பண்ணிட்டோம்னாக்க அதுலேருந்தே அவனுக்கு ஞானம் வருது, அதனால இவன் நேர குரு கிட்ட போகாம சாட்சாத்து தானே புஸ்தகத்தை வச்சுன்னு பாக்கட்டமே, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டமே, அங்க வந்து குமார தேசியம் சாய்க்கிறார், எதுக்குள்ள இதெல்லாம் எது போகணும், ஒரு குரு கிட்ட எதுக்கு போகணும், வந்து சாரீரக சாஸ்திர புஸ்தக அவ்வளவு கணையனே அப்படின்னு சாய்க்கிறார், சாரீரக புஸ்தகம் இருக்கு, வேதாந்த சாஸ்திரத்தினுடைய புத்தகங்கள் எவ்வளவோ இருக்கு, அந்த கிரந்தத்தை படிச்சுட்டு அவனையும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு போனான், எதுக்கோசரம் அவன் குரு கிட்ட போகணும், ஏன்னா நீங்களே தான் சொன்னீங்க ஆசையினால அவன் பிரவர்த்திக்கிறானே தவிர்த்து இவன் விதியினால பிரவர்த்திக்கலன்னு, ஆசையினால பிரவர்த்திக்கிச்சு, ஆசையா புத்தகத்தை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டும், அதை விட்டுட்டு என்னதுக்கோசரம் இவன் வந்து ஒரு குரு கிட்ட போகணும், அதனால அந்த விதி பிரத்தியம் வியர்த்தமா போயிடுறது. நீங்க வந்து விதியையும் ஒத்துப்போம் ஆசையாவும் போறது அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டும் ஒண்ணு கொண்டு வையாக்குளமா போயிடும், வியாக்குளம் விரோதமா போயிடுவேன், அதாவது விதியும் ஆக்ஷன் விதியும் ஒத்துப்போம் ஆசையாவும் போவோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்னும் விதியினால போகணும் அல்லது ஆசையினால போகணும் ரெண்டுத்தையும் நீங்க வந்து ஒத்துப்போம் அப்படின்னு சொன்னா அது விருத்தம் இல்லையா? அதனால இந்த மாதிரி வாக்கியமே வேண்டாம். விதியை விட்டுட்டு நேர தானா இச்சையினால புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டா அவனுக்கே ஞானம் வந்துடுறது. பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுட்டு நீங்களே சொல்லிட்டீங்க அனந்த ஸ்திர பலம் இது, அது அஸ்திரமான பலம் அது, இதுவோ அனந்தமான ஸ்திரமான பலம் இது அப்படின்னுட்டு நீங்களே உங்களுக்கு தாத்பரியம் வந்து தோராயமா தெரிஞ்சுட்டான். தோராயமா தெரிஞ்சுன்றத புத்தகத்தை பார்த்து நாலு வாட்டி வாசித்தான்னாக்க அவனுக்கு வந்துடுறது. என்னத்துக்கோசம் குரு கிட்ட போகணும், ஆச்சாரியர்கிட்ட போக வேண்டாம். போகாம தானே இது பண்ணலாமே, அதனால அந்த விதி புத்தகத்துக்கு உபயோகமே இல்லை. விதியே வேண்டாம், விதி இல்லாமல் இவன் பிரவர்த்திக்கிறான் அப்படியே எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு எதுக்கோசம் இந்த மாதிரி அப்படின்னு இவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார், அப்படி இல்லை இவன் வந்து அங்க விதி பிரச்சனை இருக்குது ஒண்ணு, இன்னொன்னு தத்துவங்கிறத உபதேசமா வாங்கிட்டு உபதேசமா வாங்கிக்கணும். ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் சேவிச்சு அவர் வந்து நமக்கு உபதேசம் பண்றாரு இல்லையா, அந்த சமயத்துலதான் தத்துவ ஞானம் உற்பத்தி ஆகும் ஒண்ணு. ரெண்டாவது ஆச்சாரியர்கிட்டேந்து உபதேசம் வாங்கிண்டாதான் அது சபலமாகும். அதுக்கு அது வந்து உபனிஷத்தை சொல்றது அது சபலமாகும். எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஆச்சாரியால் கிட்டேருந்து தான் நம்ம இது பண்ணிக்கணுமே தவிர்த்து நாமளே கிரகிக்க கூடாது. மந்திர உபதேசம் வாங்கிக்கிறோம், நமக்கே தெரியாது அஷ்டாட்சரம்னா என்னன்னு தெரியும், பயமந்திரம்னா என்னன்னு தெரியும், சர்வஸ்லோகம் என்னன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட குரு உபதேசம் பண்ணாதான் அதை நாம ஏத்துக்கணும். அப்பதான் நமக்கு அது பலன் கொடுக்கும். சாதா மந்திரங்கள், சாதாரணமான மந்திரங்கள் எல்லாமே உபதேசம் வாங்கிக்கிச்சு. தத்துவத்தை நாம வாங்கிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, தத்துவமானது நமக்கு ஆச்சாரியர் வந்து இந்த பிரம்ம தத்துவத்தை அவ்வளவு ரகசியமான விஷயம், இந்த ரகசியமான விஷயத்தை சதசியம் ஆக்கக்கூடாது. அன்னைக்கே சொன்ன பாருங்க, சம்பிரதாயம் தாயம் அப்படின்னா சொத்து, பிரதாயம் அப்படின்னா விசேஷமான சொத்து. சம்பிரதாயம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரியான விசேஷமான சொத்து. ஓராண் வழி வந்த சம்பிரதாயம் தானே, ஓராண் வழி வந்த உபதேசம். அந்த காலத்துல எப்படி உபதேசம் பண்ணாலோ அதே உபதேசம், மேல மேல ஆராய்ச்சி அதிகமா இருக்கலாம், ஆனால் மூல விஷயம் இருக்கு இல்லையா, வேறா இருக்க குமூலமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்துல என்னைக்குமே வேறுபாடு கிடையாது. அதுல மாத்திரம் நம்ம ஆச்சாரியால் நமக்கு எப்படி உபதேசம் பண்ணாலோ அந்த உபதேச வழியாவே நாம எல்லாரும் புரிஞ்சுப்போம். அது குரு உபதேசம் பண்ணாதான் அதுக்கு பலன் இருக்கும். இதுல சத்தியஜி சொல்றது ஆச்சாரியான் புருஷோவேத ஒத்த ஆச்சாரியன் ஒத்தனை அடைஞ்சி இருந்தாதான் அவன் வந்து புருஷனா இருப்பான். ஆச்சாரியவான் புருஷோவேத பார்க்கிறேன், ஆச்சாரியவான் புருஷோவேத யாவான் ஒருவன் ஆச்சாரியனை உடையவனாக இருக்கிறானோ அவன்தான் புருஷன். ஒரு மனுஷன்னா ஆச்சாரியவானா இருக்கான், ஆச்சாரியவானா இருந்தாதான் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுவாமி தேசியம் உதாரிக்கிற பாபிஷ்ட க்ஷத்ரபந்தஸ்த புண்டரீகஸ்த புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். பாபிஷ்ட க்ஷத்ரபந்தஸ்த பாபம் பண்ணின க்ஷத்ரபந்து, அந்த மாதிரி சத்ரபந்துஸ்த புண்டரீகஸ்த புண்ணியகிருது, புண்டரீகன் அப்படிங்கிற புண்ணியாத்மா. பா ரெண்டு பேருமே ஆச்சாரியவத்தையா முக்தோ ஆச்சாரியவன உடையவனா இருந்ததுனாலதான் அவள் தான் முக்தி வந்தது. புண்டரீகன் வந்து பெரிய இதுவா இருந்தான் மொத்தமா, அவன் வந்து புண்ணியாத்மா, ஆனாலும் கூட அவனுக்கு மோட்சம் கிடைக்கல. அதே மாதிரி இந்த க்ஷத்ரபந்து மகாபாபிஷ்டன், அவனுக்கும் மோட்சம் கிடைக்காது. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆச்சாரிய உபதேசம் கிடைச்ச உடனேதான் அவன் வந்து மோட்சத்தடைஞ்சான். அதனால பாபிஷ்ட க்ஷத்ரபந்துஸ்த புண்டரீகஸ்த புண்ணியகிருது ஆச்சாரியாத்யாமுக்து தஸ்மாத் ஆச்சாரியவான்பவே. அந்த ஆச்சாரிய ஆச்சாரியனை உடையவனா இருந்தால்தான் அவனுக்கு எதுவுமே கிடைக்கும். அதுதான் சுரூபம். எப்படியான தத்துவத்தை தெரிஞ்சுட்டு வேதாத்தியனம் பண்றது ஒரு சுரூப சுத்தா, பெருமாளை ஞானத்தை பெருமாள் பகவத் ஞானத்தை தெரிஞ்சு தத்துவ ஞானம் தெரிஞ்சுக்கிறது ஒரு சுரூப சுத்தா, அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கிறது நம்ம சுரூப சுத்தா. அதே மாதிரியாகவே ஒரு ஆச்சாரியனுக்கு திருவடிவாரத்துல உட்கார்ந்து இருக்கமே அது நமக்கு சுரூபம், அதுதான் அதுதான் தத்துவ ஞானம். நேற்று கூட சொன்ன பாருங்க, ஞான தாரதமியத்தாலே கண்டுகொள்வது அப்படின்னா, தாரதமியங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆச்சாரியனுக்கு பக்தி இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், தேவஸ்தியா உபாஸ்தியா அப்படிங்கிற அர்த்தம் தேசியன் ஞாசகம் தெரியல. ஒரு தேவதையை எப்படி நம்ம உபாசிப்போமோ அந்த மாதிரியாக ஆச்சாரியனை உபாசிக்க வேணும். இது ஞாசகம் சுவாமி சாய்க்கிறார். அதே மாதிரியாக நிறைய பிரம்ம வித்தியைகள்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா, ஆச்சாரியனை அண்டி ஆச்சாரியனோட இருந்தாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும், அதை வச்சுட்டு நாமளே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா விரோதம். அப்படியானா இந்த விதிக்கும் விதி இருக்கு, அதிக தேர் பொறுமையவ அதிக தேர் அப்படின்னு விதிப்படுத்து ஏவன் கட்டளை இருந்தது, அதுவும் ஆசையினால வரான் அப்படின்றதும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதுல விதியில நிறைய விதிகள் நிறைய விதங்கள் உண்டு, அந்த விதங்கள்ல இது நியம விதி நியமம். ஆச்சாரியனை தான் சேவிக்கணும், ஆச்சாரியே தான் உபதேசம் வாங்கிக்கணும், அப்படியே விதிக்கிறது நியமத்தை சொல்றது இது, அதனால அது தோஷம் இல்லை, அது பின்னாடி கஷ்டமா அது சொல்லணும் அது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் தீர்மானம் பண்றேன். ஸ்லோகத்துல ராகான் மீமாம்சதேச்சு ஆசையினாலேயே விசாரம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டா, ஸ்வயமே ஏத்தத்தான் தானே பிரயத்தனம் பண்ணட்டுமே, அதை விட்டுட்டு என்னத்துக்கோசனும் இவன் ஒரு குரு கிட்ட போகணும், கிம் குரு தேன்ன குருவனுடைய உபதேசம் தேவையே இல்லையே, குரு உபதேசத்தான் எனக்கு அர்த்தம் அப்படின்னா வேண்டாம், தானே புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், தானே புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டாக்கா அவனுக்கு ஞானம் வந்துடுமே அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது. இது சரி இப்படி இணைக்க போற குறிச்சு கம்மியானாக்கா என்ன அது அன்று தவறது, ஏன் அப்படின்னா பிரம்ம ஜானாப்தையே பிரம்ம ஆப்தின்னு அடையிறது, பிரம்ம ஜானத்தை ஆப்தையை அடைவதற்கு குரு அபிகமன விதே குருட்ட அபிகமனம், குருவனுடைய திருவடி வாரத்துல போய் விழணும், குருவனுடைய திருவடி வாரத்துல போய் விழணும், குருவனுடைய திருவடி வாரத்துல விழலைன்னாக்கா அவன் உபதேசிக்கலைன்னாக்கா அவனுக்கு எந்த ஞானமும் வராது, அவன் திருவடியில விழுந்தாத்தான் இருவாழ்ந்தாலும் கிடைக்கும். தேன தத்துவ உபதேச அப்போ அந்த விழுந்தோம்னாக்கா அந்த ஆச்சாரிய நமக்கு தத்துவத்தை உபதேசிக்கிறார், அப்பதான் நமக்கு ஞானம்ன்றது சிந்திக்கும். இதெல்லாம் எனக்கு இப்படி உதாரணங்கள்லாம் சொல்லணும்னா ஏன்னாக்கா ரெண்டு ஆச்சாரியாருடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும். ஜானஸ்வதின்னு ஒருத்தர் உபநிடம் சொல்றது சௌந்தர்யம் இருக்குது, ஜானஸ்வதின்னு சம்பர்க்க வித்தியன்னு பேருது, அவர் என்ன பண்றான் மகாராஜன் நிறைய யாகங்கள் பண்ணான், எல்லாம் பண்ண பண்ண இவ்வளவு பிரம்மாண்டமா அவனுடைய தேஜ பரவி இருந்துதான், அப்போ இந்திரனுக்கும் அக்னிக்கும் மனசு கஷ்டமா, இவ்வளவு பெரிய கர்மகனா இருக்கான் இவன், நல்ல கர்மயோகி கர்மாக்களை அழைச்சி சென்றே இருக்கான், ஆனா அவனுக்கு இதுவே இல்லையே பிரம்ம ஜானம் இல்லையே, அவனுக்கு எப்படியாவது பிரம்ம ஜானத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரெண்டு தேவதைகளும் என்ன பண்றான்னா ரெண்டு பறவைகளா வளர்ந்து வரா வரைச்ச, அப்போ ஒரு பறவை சொல்றது இன்னொரு பறவையை பார்த்து, இந்த ஜானஸ்வரி அந்த ராஜ மாளிகை இருக்கு அது மேல ஒப்பகையில பார்த்துட்டு இருக்கான், அவனுடைய தேஜஸ் வியாபிச்சு இருக்கான், அதை பார்க்கச்ச ஒரு பறவை சொல்லிட்டு, ஏ பறவையே பல்லாட்ச பல்லாட்ச, ஏ பறவையே அந்த இடத்துல போகாத, ஏன் அப்படின்னு இன்னொரு பறவை கேட்டது, அங்க போனியானாக்கா இவன் இருக்கானே இவன் ஜானஸ்வரி ராஜா அவனுடைய பேரஸ்து உன்னை வந்து அழிச்சிட போறது, உன்னை எரிச்சிட போறது அப்படிங்கிறது ஒரு பறவை. உடனே இந்த பறவை சொல்றது, இவன் என்ன பெரிய ரைக்கோனா, ரைக்கோனா ரைக்கோரா, இவன் அந்த ரைக்கோர் மாதிரி இவன் என்ன என்ன அழிச்சுடுவானு பிரம்மணித்தா அப்படின்னு கேட்டு கேட்டு ரெண்டும் போடுறது. இவன் உடனே சற்றுமே எழுந்துட்டான், என்ன இது நம்ம இவ்வளோ கர்மயோகியா இருக்கும், ஆனா இவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டு போயிருக்க ரெண்டு பறவை, அதனால என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு உடனே ரைப்பர் எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சனும். தேடின உடனே அந்த தேடி தேடி பாக்குறா, கடைசியில உடம்பெல்லாம் சொறி பிடிச்சி ஒரு வண்டி, அந்த வண்டி கீழே தொங்கின்னு இருக்காரு இவர், இந்த ரைக்குவர் பரம் பிரம்ம வித்து. ஏன்னா அந்த பறவை கேட்கறது, அது யார் அது ரைக்குவர் அப்படின்னு கேட்கறது. கேட்கிச்சே இன்னொரு பறவை சொல்றது, லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்காளே, எதை எதை தெரிஞ்சுட்டு இருக்காளோ அதெல்லாம் ரைப்பர் தெரிஞ்சின்றதுல ஏகதேசம் தான், ஒரு அம்சம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கா. ரைப்பர் தெரிஞ்சது யாருமே ஒண்ணுமே தெரிஞ்சுக்காது, அப்படிப்பட்ட பிரம்ம வித்தவர் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனால அவரை போனா அப்படியே தேஜஸ்வி, உடம்பு சரியில்லையே தவிர்த்து மகா மகா தேஜஸ்வியாக அவர் வந்து அனாஸ்திரமியா இருக்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இருக்காரு. அவரை பார்த்த உடனே தெரிஞ்சுண்டு இந்த ராஜா என்ன பண்றான், தங்கிட்ட இருக்கிற நிறைய ஐஸ்வர்யம் அது மாடு இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேவிக்கலாம், மகா தபஸ்வி அப்படிப்பட்ட பிரம்மணித்து அவருக்கு சிரிப்பு வந்துடுறது. இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் எடுத்துண்டு போ அப்படின்னு பிரம்மணித்துக்கு பணத்தை பத்தி என்ன கவலை, எடுத்துட்டு போ அப்படின்னு சார் உடனே யோசிக்கலாம். சரி இவர் அனாசிரியா இருக்கிறன்ட்டு ஒரு கன்னிகையை தன்னுடைய கன்னிகையை ஆயிஷன் வந்துடுவோம், தன்னுடைய பொண்ணையும் ஆயிஷன் வந்து சமர்ப்பிக்கலாம். அப்புறம் அப்புறம் சொல்ற ஆஜஹாரிமா சூத்ர, சூத்ர அப்படிங்கிற சூத்ரன் என்ன அர்த்தம்னு இதான் அர்த்தம் இல்ல, சூத்ரன் ஜாதி இல்லைங்க, சோகத்தோட இருக்கிறவனே இதெல்லாம் எனக்கு எடுக்கு. அதன் பிறகு அவர் உபதேசம் பண்றேன், அவன் வந்து நினைச்சிருந்தான் கர்மடன் தன்னுடைய புரோகிதாரத்தை இது பண்ணிருக்கலாம், ஆனால் அந்த பறவைகள்லாம் என்ன சொல்லி கொடுத்தோ ரைஸ்வர் மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சோ, அதனால அவரை தான் ஆச்சாரியா வரிக்கணும்னு அந்த பறவைகள் சொல்லிட்டு போயிடுச்சோல்லையோ. உடனே தேடி தேடி அலைஞ்சி அந்த பறவைய அந்த பறவைகள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியை அடைஞ்சி அதுக்கப்புறம் பிரம்மவித்தா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ மேல திரண்டு போறது. ஆக இந்த உபதேசத்துக்கு பணம் பிரதானம் இல்லை, பணத்தை கொடுத்தா எல்லா ஆச்சாரியும் எங்க மாட்டா நம்ம விரைவாள் எப்படி கொடுத்த வரணாக்கா நெருப்பா இருந்தாவா, அவளுக்குலாம் தேக யாத்திரைக்கு ஏதோ பணம் வேணும் அவ்வளவுதான், ஆத்ம யாத்திரைக்கு பணமே வேண்டாம். அவெல்லாம் பிரகத்தி நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் யாரால நம்மள அண்டி வராளோ அவெல்லாம் நல்ல சிஷியாலா இருக்கா அப்படின்னுட்டு அவளுக்கு விசுவாசம் வந்தாக்கா உபதேசம் பண்ணுவா, இல்லாத பணம் உபதேசம் பண்ண மாட்டா. பணத்தினால எந்த ஆச்சாரியாலையும் மயக்க முடியாது, பணத்தை வச்சு என்ன பண்றது, பணம் வச்சுட்டு இருக்கிறவள்னா சந்தோஷமா இருக்கணும்னாக்கா பணம் உண்டுதான் ஜீவனமாவே ஆயிருக்கும். ஆனா இந்த ரைக்கர் ஒத்துக்கல, தானஸ்வரதி பிரார்த்தித்த உடனே உடனே தானஸ்வரதிக்கு உபதேசம் பண்றேன். ஆகவே தேன தத்துவ உபதேசர் அவர் வந்து தத்துவத்தை உபதேசிச்சுடுவீங்க, அதனால ஆச்சாரியர்கிட்ட போய் நில்லுங்கோ, ஆச்சாரியத்தை போய் நின்று எல்லாத்தையும் பிரார்த்திச்சுக்கோங்கோ, எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிருந்தோம். குரு அபிகமன விதேகே, குரு அடையணும், குரு திருவடியிலவே பிடிச்சுக்கணும், அப்பதான் தத்துவோபதேசம் வரும் அப்படின்னு சாதிக்கிற அர்த்தம் இல்ல. இதுக்கு வந்து உபரணம் சொல்றது, சத்வித்யா ஆச்சாரியவத்தே பிரபயதீச்ச பரபிரம்ம வித்தி, பரபிரம்ம வித்தி பரபிரம்மம் அதனோட வித்தின்னா ஞானம், பரபிரம்ம ஞானம் இருக்கே பிரம்ம பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்னாக்கா ஆச்சாரியன்கிட்டதான் அடையணும்னுட்டு சத்வித்யா சொல்ற சத்வித்யன்னு ஒரு வித்திய சாந்தோகத்துல ஆறாவது பிரபாதகம் அதுல ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு, ஸ்வேத கேதுன்னு ஒருத்தன் அதே மாதிரி உத்தாலகன் ஒருத்தன், இந்த ஸ்வேத கேது ஒரு சித்தன் இருக்கான் 12 வயசு ஆறுது. உடனே உத்தாலகர் கூப்பிடுறாரு, அப்பா அப்பா நமக்கு நம்மளுடைய குலத்துல அப்பிரம்ம வித்தி இருந்ததே கிடையாதாச்சே, பிரம்ம வித்துக்கள் தானே இருக்கா, நீ வந்து உண்மையே வாசிக்காம இருக்கியே, ஓ ஆச்சாரியமான திருகோ வேதன் குருகுலத்துக்கு போ, குருகுலத்துல போய் நீ வாசிச்சுட்டு வேணாம் அப்படிங்கிற போனான் வாசிக்கலாம், அவன் வாசிச்சு வேணா பிரம்ம சத்தம் இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்த மாதிரி வேணாம், 12 வருஷம் படிச்சுட்டு வரலாம், 24 வயசு பையனை பார்க்கவே என்னப்பா எல்லாத்தையும் படிச்சுட்டியா, இன்னும் அப்படி அப்படி கர்வத்தோடு வருகிறே இவங்க ஆ எல்லாத்தையும் படிச்சுட்டேன்றான். அப்ப கேட்கிற எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளாமோ? எதை தெரிஞ்சுக்கலன்னாக்கா, எதை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சின்றதா ஆகாதோ? அது எது? அதை கேட்டையா? சமாதேசம் அப்பராட்சியா ஏனாசூதம் சிவன்கிறது. சம் ஆதேசம், அந்த பிரசாசித்தா ஆதேசம் பண்ணக்கூடிய நியந்தான்னு அர்த்தம். அந்த நியந்தாவான பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுடையா? அதை தெரிஞ்சிருந்தேன்னாக்கா எல்லாம் தெரிஞ்சிருந்ததாயிடுமே. எதை எதை நம்ம கேட்கலையோ அதெல்லாம் கேட்டதாயிடும். எதை எதை மனனம் பண்ணலையோ அதெல்லாம் மனநம் பண்ணதா ஆயிடும். எதை எது தெரிஞ்சுக்கலையோ அதெல்லாம் தெரிஞ்சதா ஆயிடுமே. அதை கேட்க முடியா? அப்படி ஒண்ணு இருக்கான்னா அப்படின்னு கேட்கணும். அது எங்க குருவுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்றத இங்கே சொல்லுன்னு கேட்கணும். உடனே உபதேசம் பண்றது அதுக்குதான் சத்தியத்திய போறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, இதான் சுவாரஸ்யம். இவன் என்ன பண்றான், எல்லாம் படிச்சு முடிச்சுட்டான். முடிச்சுட்டு பிரவாகம்னு ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட போறான். பாஞ்சா ஆருணேய சேதகேது ஆருணேய பாஞ்சாலானாம் கண்டிமேயாய அப்படின்னு பஞ்சா கிஜிய நேரம் அங்க போறான். யாரு? அந்த சேதகேது பிள்ளை. என்ன வாசிட்டோன்னு அப்பாட்ட உபதேசம் வாங்கிட்டான். போன உடனே அங்க பிரவாகனன்ட்டு ராஜா அவனுடைய பந்து. அவன் என்ன பண்றான், எங்க பையனை பாக்குறான். என்னப்பா, உங்க அப்பா எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கேள்வி கேட்கிறான். அவன் அஞ்சு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு அவனுக்கு பதில் தெரியல. அஞ்சு கேள்வி, அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் தெரியல. அதாவது அர்ச்சிராதிபதி அமாரி பித்ருயானம் தூமயானம் தேவயானம் இது ரெண்டும் தெரிஞ்சுடையா? தெரியாதே. இந்த லோகத்திலேயே இருக்கப்பா இங்கேயே சோழன் இருக்கா. சில பேர் நரக நரகத்திலேயே மாட்டி முடிக்கிறார். அவள்லாம் யாரும் தெரிஞ்சுடையா? அதே மாதிரி ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது? எப்படி பிறக்கிறதுனாக்கா இங்கேயிருந்து கிளம்பி சொர்க்கத்துல பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு புண்ணிய பலத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்பி இறங்கிறான். அவன் அதெல்லாம் தெரிஞ்சுடையா? இப்படிலாம் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கிறான். அவன் அஞ்சு கேள்விக்கும் பதில் தெரியல. அவனுக்கு தெரியல தெரியல அப்படின்னு உடனே அவருக்கு பிரவாகனுக்கு கஷ்டமா போயிருது. என்னோட உங்க அப்பா எல்லாம் அவனை சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன், ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறான். இவன் தலையை தொங்க போட்டுன்னு அப்பா கிட்ட வரும். வந்து நீ வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னியே, ஒண்ணுமே எனக்கு தெரியலையே. அந்த ராஜன் வந்து கேட்டான். ராஜன் வந்துன்னா ராஜாவுக்கு வந்து வார்க்கக்கூடிய பிரவாகன் கேட்டான், ஒண்ணுமே தெரியலையே. நீ பாரு, நீ போயிடான சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உத்தாரகர் என்ன அடக்க பேசுற? அவர் சொல்ற, எனக்கு கணக்க தெரிஞ்சிருந்தாக்கா உனக்கு சொல்லிக் கொடுக்காம இருப்பினா, எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 24 வயசு நேரம் அவர் போயிடுற அந்த ராஜா கிட்ட. அப்ப இவர் அந்த பையனுக்கு 24 வயசுன்னா இவருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 50 வயசு இருக்கணும். நேரம் போயிடுற போன ஆயுதத்துக்கு போன உடனே பிரவாகனன் அடிச்சு வாரி போட்டு எழுந்துக்கணும். அந்த ராஜா கேள்வி கேட்டவன், என்னண்டு வாங்கோ, இங்க யாக யாகத்துல தட்சிணை யாரா இருக்கு, என்னென்ன கொடுக்கணும்னோ அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாரோ அப்படின்றான். உடனே அவன் கேட்கிற, கிமனை என வித்தேனே, இந்த பணத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த வேற என்ன வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்கிறான். அதுக்கு இவர் சொல்ற, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகிட்ட ஏதோ கேள்வி கேட்டது இல்லையா, அந்த கேள்விக்கு வேணும் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த அவர் கேட்கிற உத்தாளுக்கு பிரவாகனம் சொல்றான், அப்படியா, வச பிரம்மச்சரியம் அப்படின்னு ராஜா. வச பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரியாரு. பிரம்மச்சாரியாருன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, படிக்கிறதுக்கு வித்யார்த்திகள் செய்யறது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? சுகார்த்தியா இருக்க கூடாது. ஏதோனாலும் எல்லா போகங்களையும் உட்கிடணும், எந்த சுகமும் கூடாது. வித்யா சுகார்த்தி சே திகே வித்யாம், வித்யார்த்தி சே திகே சுகம். சுகமே ஆசைப்படுறவனுக்கு வித்ய வருமா? வித்தையே ஆசைப்படுறவனுக்கு சுகம் கிடைக்குமா? அதனால வச பிரம்மச்சரியம், அந்த வயதுல ஒரு பிரம்மச்சரியாசிரம மாதிரி நடந்துகிறார். அதாவது நியமங்களோட நடந்துகிறார். எப்பொழுதும் ஓடுற தான் உபதேசம் வாங்கிக்கிட்டு, எப்ப எப்ப தனக்கு குரு அந்த பிரவாகனன் உபதேசம் பண்றானோ அப்பெல்லாம் போய் அவர் வந்து உபதேசம் வாங்கிக்கிறார். பிரம்மச்சாரியா இருக்கு, அதாவது போகங்களை அனுபவிக்காம. அது கிரகஸ்தர் தானே இப்போ பிள்ளையே பெற்றுட்டும் 24 வயசு பையன் இருக்கான்னாக்கா பிரம்மச்சாரியான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த துணை ஒரு பிரம்மச்சாரிக்கு என்னென்ன நியமங்கள்லாம் உண்டோ அந்த நியமங்கள் எல்லாம் அவர் கடைபிடிக்கிறார். அப்படி ஒரு குரு கிட்ட பக்தியோட பிரபாகரன் கிட்ட போய் எல்லாத்தையும் உபதேசம் வாங்கினார். இங்க வயசு கிடையாது, பணம் கிடையாது, சுகம் கிடையாது, வேண்டியது என்னன்னாக்கா பிரம்ம ஞானம். அதுக்கப்புறம் பஞ்சாக்ஞத்தை வாங்கிக்கிறார். இது அஞ்சாவது பிரபாதகம் சாந்தோக்கியோகன்றது அழகாக விவரிக்கிறது. வரப்போறது பின்னாடி வரப்போறது மூணாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் வரப்போறது. அப்ப சேவிக்கணும். அதனால இந்த மாதிரியாக ஒரு குரு அபிகமனதே தேன தத்துவ உபதேசார். ஆச்சாரியனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்கா நமக்கு எல்லாத்தையும் உபதேசி சொல்லுவாங்க. அதனால சத்வித்யா ஆச்சாரிய பக்தியை பிரசகரித்த பரபிரம்மது. சத்வித்யானது ஆச்சாரியவான் புருகோ வேத அப்படின்ட்டு ஆச்சாரியவானா இருந்தாதான் அவன் மிஷனா இருப்பான். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குருவனுடைய திருவிழா பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அங்க சொல்லிட்டு போயிருக்கிறது சத்வித்யை. நமக்கும் உபநிஷத் முக்கியம். வேதம் என்ன சொல்றதோ அதை நாம் அப்படியே கிரகிச்சுக்கணும். அப்படி கிரகிச்சுக்கிறதுனால நமக்கு நல்ல ஞானம் உண்டாகும். நமக்கு அப்படி ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் வருது அப்படிங்கறதுனாலயே நாம் எல்லாத்தையும் கிரகிக்கணும். ஆச்சாரிய நம்ம போய் சேர்க்கணும். அதை உட்காதுங்க. சத்வித்யா ஆச்சாரியவத்தே பிரதயதி பிரகர்ஷன்னு சொல்றது உபதேசிக்கிறது பிரசித்தமா சொல்றது நமக்கு ஆச்சாரியவத்தே ஆச்சாரியவான் புருஷோவேகன் சொல்றது இருக்கு. அதனால அவங்கிட்டயே அந்த ஆச்சாரியன் கிட்டயே பரபிரம்ம வித்தியும் பிரதேசி ஆச்சாரியன் கிட்டேன்னா பரபிரம்ம ஞானத்தை அடையணும்னு சொல்றது. ததா அதே மாதிரியா அது மட்டும் இல்ல ததா அந்யாபி இன்னொரு பிரம்ம வித்தியா சொல்றது ஆச்சாரியாதித்யதீசே ஆச்சாரியான் ஆச்சாரியன் கிட்ட வந்து ஞானத்தை வாங்கிண்டாதான் நமக்கு எந்த பிரம்ம வித்தியா வருதோ அந்த பிரம்ம வித்தியானது நமக்கு சாதிஷ்டம் பிராப்பது சபலமாக்கும். ஆச்சாரியா தெய்வ விதிதா வித்யா சாதிஷ்டம் பிராப்பது. அது ஏன் போறது ஆச்சாரியா ஏவ ஹி ஏவ ஆச்சாரியா தேவ ஆச்சாரியா கிட்டதான் ஆச்சாரியர்கிட்டேந்து நான் விதித்தா வித்யா அடைந்த வித்யா அறியப்பட்ட ஞானமானது சாதிஷ்டம் பிராப்பது. சாதிஷ்டம்னா என்ன அர்த்தம்? சாது தமத்தம். சாது தமத்தம் சாது சாது தரம் சாது தமம் சுதலட்டு அதாவது உத்தமமான பலத்தை கொடுக்கும். மீதியெல்லாம் அல்பங்கள் தான், ஒண்ணுமே சரியா வராது. அறவர ஞானம் தான் வரும். ஆனால் பூர்ண ஞானம்ங்கிறது ஆச்சாரியால் கிட்டேன்னு தான் நம்ம வாங்கிக்கணும். சுவாமி தேசி ஆச்சாரியால் ஆச்சாரியால் எப்பப்பாரு பறக்க பேசுற ஆச்சாரியால காட்டும் உத்தி சுவாமி தேசிகனுக்கு கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஆச்சாரியருடைய திருவடி வாரத்திலிருந்து வாங்கிக்கிற வித்திக்கு அவர் பெருமாளையே ஆச்சாரியனா பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் தயாசதகம் தெரிஞ்சிருக்கும். கருணிய துரிசேஷு மாமகேஷு பிரதிகாரம் தர துரிசேஷு கண்ணாம் கருணாதேவி தயாதேவியே நான் வந்து ஆச்சரியப்படுறேன். பெருமாள் என்ன பண்ண அந்த யுகங்கள்லாம் அவசாரம் எடுத்தார், எடுத்து சஸ்திரபாணியா வந்தார், ஆயுதத்தை எடுத்துன்னு வந்தார். எல்லா ராட்சச கும்பல் ரஜோகுணம் வந்து இருந்தது. அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ண கத்தி எடுத்து வச்சுட்டார், கதாயுதத்தினால எடுத்தார், சக்கராயுதத்தினால அடித்தார். எல்லாரும் அழிஞ்சு போயிட்டான். அனாயாசமா ராட்சசால அடிச்சுட்டார். ராஜசா ராஜசுத்தினால வந்த ராட்சசால எல்லாம் அடிச்சு போயிட்டது பெருமாள். ஆனா இப்ப இருக்கிறவெல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? எல்லாம் தாமசான தமசு அஜ்ஞானம். எல்லாத்தையும் விபரீதமா தான் புரிஞ்சுக்கணும். எதை சொன்னாலும் நமக்கு சரியான அர்த்தம் வரவில்லை. அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா எல்லாம் விபரீதமா கிரகிச்சுண்டு ரொம்ப தாமசத்துல முழுகின் இருக்கோம். இப்படி தாமசத்துல முழுகின் இருக்கிறதுனால பெருமாளால ஒண்ணுமே பண்ணலையும் பண்ண முடியலையும். கருணே ஏன்னா நம்ம பாபம் அப்படி இருக்கு. பாபத்தை கத்தியால் அடிக்க முடியுமா இல்ல சக்கராயத்தினால போக்கடிக்க முடியுமா? கருணே துரிதேஷு துரிதம்னாக்க பாபங்கள் மாமகேஷு என்னுடைய பாபங்கள் எல்லாம் பார்த்தான் பெருமாள். அப்போ பிரதிகாராந்தர துர்தயேஷு எதனாலே அடிக்க முடியலையா பாபங்களை? அதனால சின்ன கஷ்டப்பட்டான் மனசுல ரொம்ப வேதனை வந்திருப்பான் பெருமாள் பிரயாணம் எனக்கு. உடனே அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? கவசாயி தயா தயாதேவி தான் தயை தான் ஆச்சாரியம். ஏன்னா அந்த கருணை இருந்தாதான் நமக்கு உபதேசம் பண்ண முடியும். அதனால அவருக்கு கருணாமய ரூபம் அநேக சொன்னும் பாருங்கோ தேவானுகிரகாரித்வாது சிஷ்யானுகிரக காரணாத்து கருணாமய ரூபித்வாது உச்சதே தேசிகோபுதை. அதாவது தேவ அனுகிரகத்தை தண்ணி வைக்கிறவர் இவர் தான் ஆச்சாரியம். அதே மாதிரி சிஷ்யாருக்கு அனுகிரகம் பண்ற தேவ அனுகிரகம் சிஷ்ய அனுகிரகம் இவர் தான் பண்றாரு. அதீத கருணாமய ரூபித்வார் கருணையே வடிவெடுத்துன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஆச்சாரியர். அதனாலதான் அவருக்கு தேசிகர்னு பேரு அப்படின்னு தேசிகத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒவ்வொருத்து ஆச்சாரியன்ன ஒரு அர்த்தம், குரு என்ன ஒரு அர்த்தம், தேசிகன்ன ஒரு அர்த்தம், இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் சொன்னச்சே கருணாமய ரூபித்வார் அப்படின்னுட்டு தேசிக சத்தத்துல கா அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றார். இது மூணும் சேர்ந்து ஒன்னா நமக்கு வந்து அனுகிரகத்தை பண்றது. அதனால சின்ன கவசா இசையா செய்து சாந்தி ஒன்ன கவசமா சாத்திட்டான் என்ன பண்ணா பெருமாள் ஆச்சாரிய வேஷம் எடுத்துட்டான். அதனால நமக்கு உபதேசம் பண்ணான் கீதாச்சாரியன் வந்து வராக அவதாரத்த பூத்ராட்சிக்கு உபதேசம் பண்ணான். அதுல ஒரு சமஸ்லோகம், இதுல ஒரு சமஸ்லோகம், ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகிதி எப்போ சகிதே பண்ணாயன்ட்டு சரணாகிதி உபதேசம் பண்ணி வச்சுட்டான். எல்லாம் பண்ணிடவே இப்படி ஆச்சாரியன் அப்படிடவே நாம எல்லாரும் சமோகுணத்தை விட்டுட்டு அஜானத்தை விட்டுட்டு ஆச்சாரிய பெருமாள் பெருமாள் சொன்னதையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நல்லதை அடைஞ்சிட்டோம். அதனால பெருமாள் ஜெயிச்சானோ என்ன ஆச்சரியம், நாம ஜெயிக்கிறது அவன் ஜெயிச்சுதான் ஆயிடுறது. அதனால அவன் சந்தோஷப்பட்டு விஜயஸ்தானம் உபாசந்தோ ரிஷாத்தன் ஜெயிக்கிறவன் எல்லாம் மேல ஏறி நிற்பான், தோக்கிறவன் தான் கீழே இருப்பான் இல்லையா. ஏன் திருவேங்க உனையான் கோபரிய அந்த மலையில போய் எழுந்து உட்காந்துருக்கேன் பெருமாள், ஏன் சொப்பைகளின் மேல உட்காந்துருக்கேன்னாக்கா ஜெயிச்சுவா மேலதானே இருக்கணும். அவன் ஜெயிச்சுட்டான், எங்க யாரும் ஜெயிச்சான், நம்முடைய பாபங்களை அவன் ஜெயிச்சான். நாம பாபத்தினால கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவன் ஜெயிச்சான் பாபங்களை அழிச்சு. எதனால் அழிச்சான், ஆச்சாரிய வேஷம் போட்டு வந்து அழிச்சான். அதனால ஆச்சாரியர் தான் முக்கியம், விஜயஸ்தானம் உபாஸ்கிருதா, விஜயஸ்தானத்தை ஆசிரியர் ஜெயிச்சுட்டார். எங்க என்ன விஷாத்திரி அந்த விஷபாத்திரி அஞ்சனாத்திரி நாராயணாத்திரி கருடாத்திரி சேஷாத்திரின்னு இருக்கோம், அந்த அத்தனை கிரிகள் ஏழு கிரிகள் அந்த ஏழு கிரிகள் ஏழு உட்கார்ந்துட்டேன். அதனால எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய வேஷம், ஆச்சாரியனுக்கு எவ்வளவு ஏற்றம் அவன் மதிக்கிறான், பகவானே ஆச்சாரியன் தான் வசதி அப்படின்னு சுவாமி அடிக்கிற ஆச்சாரியாதிக்கு தேவதாம் சம்மதிக்காம அவகிட்டு. அதனால நீங்க வந்து சொல்றது ஆச்சாரியா தேவகளு ஆச்சாரியா தேவ விதித்தா வித்யா சுவாதிஷ்டம் பிராப்தது, சுவாதிஷ்டம் சாதுதமத்துவம் சாதுவான பலத்தை உடையது சாது தமம் அப்படின்னுட்டு இன்னும் ஒரு படி மேல போயிடுச்சு. சாது இல்லை சாது தரம் இல்லை சாது தமம், ஏன் அப்படின்னா அது எப்பேற்பட்டது பிரம்ம வித்யா. நமக்கு இந்த பிறப்பிற்கு ரொம்ப கர்மமா கர்மாவனால உண்டான பிறப்பெல்லாம் போக்கி உத்தமமான பிரம்ம பதத்தை பரமபதத்தை பிரம்மபதத்தை கொடுக்க போறது இல்லையா, அது சாமான்யமான விஷயமா அது. அதனால அதுதான் வேணும், அதுதான் வேணும், அதுதான் அந்த ஆச்சாரிய பீடம்ன்றது. அது ஸ்வயமாச்சாரியா இருந்தாலும் சரி அல்லது யதீஸ்வரரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவளுமே அப்படியே சாஷ்டாங்கமா வேணும். ஆச்சாரிய அதாவது ஆராய்ஞ்சிட்டு போகவே கூடாது யாரையுமே, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா. அதனால ஒவ்வொன்றத்தையும் எதையுமே ஆராயக்கூடாது, அதுல ஆச்சாரியால ஆராயவே கூடாது. ஆச்சாரியால் எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்ற மனப்பக்குவம் வேணும். எங்க ஆச்சாரியரே தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிடக்கூடாது, எங்க ஆச்சாரியர் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய சுரூபம் அதுதான், அதனால அதுதான் பிரதானம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கவே கூடாது, சாமான்யமானது இல்ல ஆச்சாரியை. அதனால சாது பதத்தம் அந்த பிரம்மஜானன்றத கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆச்சாரியர், அப்படி ஒரு ஆச்சாரியர் சேர்ந்து உபதேசம் வாங்கின்றாதான் அது சாதுத்துவமான பலத்தை கொடுக்கும். அதுதான் பிராமாணிகமா இருக்கும், பிராமாணிகமா இருக்கிறதுனால அந்த ஆச்சாரியர் தெரியுங்களோ. சரி இப்ப இதுவரையும் சொல்லிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க விதியும் ஒத்துப்பேன், ஆசையா போறான் சக்தியினால பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு ஒத்துக்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி எப்படி அது ரெண்டும் விரோதம் ஆச்சு? இதையினாலதான் பிரவர்த்திக்கிறான்னாக்கா அங்க ஆசை தேவையே இல்லை, ஆசையினால பிரவர்த்திக்கிறான்னாக்கா விதி தேவையே இல்லை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வச்சோம்னாக்கா தோஷம் இல்லையா? அது தவறாச்சே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு அவர் சொல்றாரு, நியம நிதிரசோ நிச்சிதோ நீதி வித்தி, நீதி வித்தி நீதி நீதி வித்வான்கள், நீதி என்ன நியாயம் அர்த்தம், நியாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நியாயங்கள். அந்த மீமாம்சா சாஸ்திரஜாவுக்காலே அவ வந்து இத மாதிரி நிர்ணயம் பண்ணிட்டா, என்ன நிர்ணயம் பண்ணான்னுக்கா நியம விதி. இந்த வேத வாக்கியங்கள்லாம் நிறைய சொல்லும், இதை பண்ணு இதை பண்ணு பண்ணு பண்ணு பண்ணு சிறந்து போகும், விரிச்சுண்டே போகும், கட்டளைகள் விதி வாக்கியங்கள். இந்த ஏவல் வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது பல விதங்களாக இருக்கும். பல விதங்கள் அப்படின்னாக்கா நிறைய விதி வாக்கியங்கள் இருக்கு, நிறைய அதுல பேதங்கள் இருக்கு. அதுல இப்ப வேண்டியது மூணு பேதம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அபூர்வ விதின்னு ஒரு பேரு, இன்னொன்னு நியம விதின்னு பேரு, இன்னொன்னு பரிசங்கா விதின்னு பேரு. ரொம்ப சுலபம், ஒண்ணுமே கஷ்டம் இல்லை. அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கா விதி. இதுக்கு குமாரன பட்டர் அழகா லட்சணமே சொல்றார், விதி ரத்தியந்தம் அப்பிராப்தே நியம பாக்ஷிகே விதி சத்திரதானிய பிராப்தோ பரிசங்கேது ஜீவிதே அப்படின்றார். அபூர்வ விதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது பரியந்த எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாத விஷயத்த இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு அபூர்வதின்னு பேரு. இது சொர்க்ககாமம் விஜயத்தை, தர்ச பூர்ண மாசாத்தியம் சொர்க்ககாமம் விஜயத்தை, இதுவே எனக்கு தெரியாது. தர்ச பூர்ண மாசம் இஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, யாகம் ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்தை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு எனக்கு இதுவரையும் தெரியவே தெரியாதே. இந்த இதுவரையும் தெரியாத ஒரு விஷயத்த இப்ப வந்து தெரிவித்து தெரியப்படுத்துறது, அதை தெரிஞ்சுட்டேன்னாக்கா ஓ சொர்க்கம்னு ஒரு பலன், எனக்கு சொர்க்கம் ஆசை, ஆனா சொர்க்கம் எங்க இருக்கு, எதனால அடைய முடியும், எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து சொர்க்கங்கிறது தெரியாததுனால அதை பத்தி சாதனமும் தெரியாதுன்றதுனால இருக்கச்ச இந்த வேதவாக்கு என்ன பண்றதுன்னு தர்ஷ பூர்ண மாசம் அத்தியம் சொர்க்கிறேன், தர்ஷ பூர்ண மாசம் என்ற இஷ்டி, அந்த இஷ்டியை கொண்டு சொர்க்கத்தை அவசப்படுறவன் சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு வாக்கியம், அந்த யாகத்தினால சொர்க்கத்தை அடையட்டும், அதை தெரிஞ்சுமே அவன் பிரவர்த்திக்கணும். இதுக்கு பேர் அபூர்வ விதி, அத்தியந்தம் விதி, அத்தியந்தம் அப்பிராப்தி, அத்தியந்தம் இதுவரையும் தெரியவே தெரியாது. அந்த சமயத்துல எந்த விதி வாக்கியம் நமக்கு உபதேசிக்கிறதோ அதுக்கு பேர் அபூர்வ விதின்னு பேரு. இத கோவிமாம்சகர் நிறைய இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த மாதிரி இந்த இதுல வந்து நியம விதின்னு ரெண்டாவது, நியம விதின்றது ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, ஒரு காரியத்தை நம்ம முடிக்கணும், அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு எத்தனையோ சாதனங்கள் இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம ஒரு பலன் வேணும், அந்த பலனை அடையிறதுக்கு எத்தனையோ உபாயங்கள் இருக்கும். நமக்கு நாலஞ்சு உபாயம் தெரியும், நாலஞ்சு உபாயங்கள் இருக்கச்ச அந்த நாலஞ்சு உபாயங்கள்ல இந்த உபாயத்தை கொண்டுதான் பண்ணணும், நீதி உபாயத்தை கொண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லையா, அது நியமவிதியின் பேரு. நம்ம லோகத்துல பிறந்துட்டோம், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா, வையத்து வாழ்வீர்கள், அதனால வையத்து வாழ்வீர்கள் எதுக்கு கூட்டா, வையத்தில் உள்ளவரே அப்படின்னு கூப்பிடலாமே, வாழ்வீர்கள் ஏன் கூட்டா அப்படின்ன, வாழறாலே எப்படி வாழணுமோ அப்படி வாழறவான்னு இருக்கும். ஜீவனம்ன்றது பண்ணியாகணும், ஜீவனம் எப்படி பண்ணணும் பண்ணணும், உஞ்சவர்த்தி பண்ணி பண்ணலாம், அது உத்தமமானது. ஒரு வைஷ்ணவன் என்ன பண்ணணும், பிராமணன் அப்படின்னாக்கா உஞ்சவர்த்தி பண்ணணும், தேசியன் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன், உஞ்சவர்த்தி புக்ஷாரம் நித்தியபடி ஸ்லோகங்களை சொல்லிண்டோ ஆசனங்களை ஜெயிச்சுண்டோ பெருமாள் விஷயமான சொல்லிண்டு வீதியில போய் யாரு என்ன சேர்க்கிறாரோ அதை வாங்கிண்டு நான் போய் உஞ்சவர்த்தி பண்ணணும். ஜலவரம் சுவாமின்னு இறந்து விழுந்தார், அவருடைய தம்பி சுவாமியினுடைய திருநாமத்தை கேட்டாலே சேஷம், மன்னாருடைய திருநாமம் ராஜகோபாலன் இருக்காரு அவருடைய திருநாமத்தை சுவாத்தின்றவர், அந்த மகான் வந்து மதுராந்தகத்துல இருந்து விடுகின்றார், இரவடன் சுவாமி அங்கதான் இருந்து விடுகின்றார், அவர் சன்னியாசியா போயிட்டார். இந்த சுவாமி என்ன பண்ண சின்ன சுவாமி என்ன சைப்பா அவரு, அந்த சுவாமி நித்தியபடி உஞ்சவர்த்தி போலாம் எத்தனை போச்சு வரதுனா எதோ யாராவது உஞ்சவர்த்தி சிவகிருஷ்ணவர் தான் வாங்கிட்டு அவரும் சேர்த்துட்டு போயிடும், சேர்த்துட்டு அதன் பிறகு அவர் போய் சேர்த்து உஞ்சவர்த்தி பண்ணுவார். இது உத்தமமான கல்பம் ஜீவனத்துல. அடுத்தது நம்ம ஞானத்தை கொண்டு யாருக்காவது சிஷ்யாளுக்கு பாடம் சொல்றோம் சொல்லச்ச, அந்த சிஷ்யன் ஆசையா ஏதாவது சமர்ப்பிப்பான், ஆசையா ஏதாவது இவர் கேட்டுல இவர் கேட்கக்கூடாது, அவனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணுவான்னாக்க எங்க ஆச்சாரியருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய என்னுடைய சுரூபம் அப்படின்னு அவன் சமர்ப்பிப்பான். ஆச்சாரியாய பிரிய பிரியந்தனமாகத்திய பிரஜா தந்தம் மாவியவச்சே தீ, ஆச்சாரியருக்கு பிரியமான தனம். ஏன் பிரியமான தனம்னா அவருக்கு ஜீவனம் போனோம் இல்லையா. எங்க சுவாமி வந்து 45 வருஷம் 48 வருஷம் கிராமத்திலேயே இருந்து கொண்டிருக்கார். 40-42 வயசுலயே என்ன ஞாபகம் இல்லை. புதுக்கோட்டை சம்ஸ்தானம், ராமநாதபுர சம்ஸ்தானம், மைசூர் சம்ஸ்தானம் எல்லாம் பரீட்சை கொடுத்த அப்புறம் பரீட்சாதிகாரியா மாதிரி எல்லாத்தையும் ஸ்தாபிச்சுட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கிராமத்திலே உட்கார்ந்துட்டார். ஏதோ நடந்தது சிஷ்யாள் உருவா ஒருத்தர் கடன் வாங்கி தருவார், ஒருத்தர் நெய் வாங்க வெண்ணெய் வாங்கி தருவா, ஒருத்தர் இலை வாங்கி தருவா, சாமான் வாங்கி தருவா, ஏதோ இருக்கிறது சின்னவா வந்து ஜீவனத்து நடத்துன்னு சொல்லி அவர் வந்து யாரையுமே கேட்டது கிடையாது. எதை வாங்கினாலும் சரி இது எதுக்கு எத்தனை பேர் எத்தனை பேர்னு சாட்சியாகும். நாவல் பார்க்கும் பெரிய சுவாமி அவர் அப்படிதான் இருந்தார். இந்த வருத்தாந்தம் தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும். எங்க ஐயாவா சுவாமியினுடைய ஆச்சாரியர் காஞ்சிபுரத்துல இருந்து கொண்டிருந்தார். நாவல் பார்க்கும் பெரிய சுவாமின்னு சாதிப்பார் பெரிய மகான். அந்த மகான் வந்து நிச்சயப்படி உஞ்சவர்த்திதான் இருக்குண்டாகும். அவர் உஞ்சவர்த்தி இருக்கிற சமயத்துல அந்த திருவிசானல்லூர்ல மீனாம்ச வசிச்சே ஒரு ஸ்மார்த்தர் கிட்ட அவ வந்து திருவிசானல்லூர் பெரியவா பெரியவா அப்படின்னா சுவாசம் சுவாமி அவருக்கு ரமசுந்தா சாஸ்திரின்னு பேரு. அந்த மகான் வந்து ஐயா நம்ம சம்பிரதாயத்துக்கு மூலமா எழுந்த பெரிய கொண்டாட்டுக்கு மாட்டார், விபூதி கிட்டக்கவே மாட்டார். அவரே விபூதி தாரண வித்வம்சனம் புத்தகம் எழுதினார் அந்த காலத்துல. அந்த ஊர்ல அவர் வந்து சென்று கிச்ச வீதியில போவார். இந்த ஸ்மார்த்தால் இருக்காரு விபூதி சென்று அவ ஏதோ அரிசி போடவும் தான் வாங்கிக்க மாட்டாரு, அவர் வாங்கிக்கவே மாட்டார். அரிசி போட வந்தாக்கா ஏன் பிக்ஷ இடம் இருந்தா வாங்கிக்க மாட்டார், கை கூப்பிட்டு அண்ட போடுவார். அவ அதே ஊர்த்த பண்றதார்கள் இருக்காளே, அதாவது திருமணத்தோ கோபிச்சந்தன் நீட்டா எடுப்பா, அவா கொடுத்தாதான் வாங்கிப்பார் சுவாமி. வாங்கிட்டு தனக்கு வந்து அரிசி அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணுமோ அது வந்துட்டு சொன்னாக்க திரும்பிடுவார் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஸ்மார்ட் ஆள்லாம் போய் அவர்கிட்ட சண்டை போட்டார். யார்கிட்ட? அந்த சாஸ்திரிகள் கிட்ட. அவருக்கு நீங்க பாடம் சொல்லக்கூடாது, ஏன்னாக்கா எவ்வளவு மோசமானவர், நாங்கெல்லாம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்ட்டு எங்களை அவமானப்படுத்துற, அவளுக்கு பாடம் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ அந்த சுவாமிகள் சாஸ்திரிகள் சொன்னேரான், உங்களுக்கு தான் ஏதாவது யோசனை இருக்கா, அவர் ஆச்சாரம் அவருடைய சம்பிரதாயத்தை அவர் விடாம எப்படி கடைபிடிக்கிறார், அந்த மாதிரி நீங்களும் கடைபிடிங்கோ, அவர் விபூதி எட்டுண்டா தர வாங்கிக்க மாட்டேங்கோ நீங்க நினைச்சுக்கோங்கோ, திரமணம் எட்டுனா நாங்க தரமாட்டேன்னு விட்டுருங்கோ, அவ்வளவுதான், உங்க ஆச்சாரத்தை நீங்க பிச்சுக்கோங்க, அவர் தப்பு சொல்லாதீங்க, அவர் தன் சம்பிரதாயத்தில் திருடமா இருக்க. அப்படி உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்த காஞ்சிபுரத்துல கடைசி காலத்துல இருந்து வச்சு உஞ்சவர்த்தி போகல, ஏன்னா மழை பெய்ஞ்சிட்டு மழையினால அவரால் போக முடியல, ஆராயணம் பண்ணிட்டு தயணிச்சு விட்டார் சுவாமி. அந்த சமயத்துல சுவாமியினுடைய சிஷ்யர் ஒத்த வந்துட்டார். இங்க வந்து ஜஸ்டிஸ் வரதாச்சாரன்றா இல்ல ஜஸ்டிஸ் சீனிவாச ஆச்சாரன்றா, அந்த சுவாமி நேரம் வந்தார். வந்து அரிசி மூட்டையை ஒண்ணு எட்டு வந்தார். சுவாமி பார்த்தார், சுவாமி பிரதிகிரகம் பண்ண மாட்டார், எதை கூடதான் வாங்கிக்க மாட்டார் சுவாமி, போயிட போயிட போயிட எடுத்துன்னு போயிடு அப்படின்ட்டு சுவாமி. அவர் பெரிய வக்கீலா இருந்து ஜஸ்டிஸ் ஆனவர். அவர் சொன்னார், சுவாமிக்கு யார் எடுத்துட்டு வந்தாயுதே, நாங்க சுவாமிக்கு எடுத்துன்னு வரல, வேற எதுக்கு எடுத்துன்னு வந்த, எதுக்கு இது வந்தது அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்ன வந்து பின்ன எதுக்கு இது எடுத்துட்டு வந்த, சுவாமி அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம், சுவாமிக்கு அனுஷ்டானம் முக்கியம், அதுலயும் வைஷ்ணதேவம் முக்கியம், வைஷ்ணதேவம் அன்னர உபமாதம் சுவாமி நட்டுச்சாகும், அந்த அனுஷ்டானத்துக்கு குறவக்கூடாது எனக்கு. இப்ப என்ன பண்ணணும், இந்த அரிசி கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் பிரசாதம் பண்ணிடணும், அதை பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு வைஷ்ணதேவம் பண்ணிடணும், ஆனா சுவாமி சாப்பிடக்கூடாது, சுவாமி தான் பிரதிக்கிரம் பண்ணாதாச்சு, கொடுத்தா யார் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேறோம், ஆனா நீ சாப்பிட வேண்டாம், பிரசாதத்தை பண்ணி பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு வைஷ்ணதேவம் பண்ணிட்டு சயன்ஸ்வந்தம் சுவாமி, சுவாமி சாப்பிட வேண்டாம், எனக்கு ஆச்சாரியருடைய அனுஷ்டானத்துல குறை வரக்கூடாது, சுவாமி நெருப்பு ஆச்சாரத்துல. உடனே பார்த்த சரிதானே, உடனே பிரசாதம் பண்ண சொன்னார், பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சொல்லப்படக்கூடாது, ஏன்னா தரா பிரசாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் சுவாமி அம்சிட்டார், பெரிய வச்சு தன்னுடைய ஆச்சாரியர் சாப்பிடலன்னு கஷ்டம், அதை எப்படி பாருங்க அவர் பண்ண, தன்னுடைய வாதத்தவையினால சுவாமிய அந்த அரிசியை வாங்கிக்க வச்சு பிரசாதம் பண்ண சொல்லி வைஸ்ரேய பிரமாளி சாப்பிட்டு வைஸ்ரேயம் பண்ண வச்சு அப்புறம் சுவாமியை அம்சே வச்சுட்டார். எப்பேற்பட்ட சிஷ்யர், எப்பேற்பட்ட ஆச்சாரியர், எவ்வளவு அனுஷ்டானம் நினைக்க வைக்கிறாவா, இதெல்லாம் நினைக்க நினைக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால பஞ்சவர்த்தி இது பிரதானம், சிஷ்யால் கொடுத்ததை வாங்கிட்டு பண்ணலாம் இதுவும் பிரதானம், இந்த மாதிரி கிரமமா பரிச்ச பிச்சை எடுத்து பண்ணலாம் அல்லது திருடி பண்ணலாம், எத்தனையோ இருக்கு. ஆனா நம்ம ஜீவம் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லிட்டு போடுது அப்படின்னா, வயத்து வாழ்வீர்கள், எப்படி வாழணுமோ அப்படி வாழணும், இதுதான் நியமவிதி, இதுதான் கிரமம். இந்த பஞ்சவர்த்தி எடுத்து பண்ணணும் அல்லது பிராமணனா இருக்கிறவன் வித்யார்த்திகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த வித்யார்த்திகளை தகப்பனார் தாயார் தாயார் தகப்பனார்லாம் அவள்லாம் சமர்ப்பித்தார். அப்படி சமர்ப்பிச்சான்னாக்கா அதை ஏத்தனு கிரகிக்கிறா இல்லையா, அது எவ்வளவு விசேஷம், அதுதான் நியம விதி. புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேதாந்த இந்த இதுல பாருங்க, அந்த யாகம் பண்ணணும், யாகம் பண்ணச்சு புரோடாசம் பண்ணணும், இந்த தர்சபண்ண மாச திருஷ்டியில ஆக்னேய யாகம் பண்ணணும், அந்த யாகத்துக்கு புரோடாசம். புரோடாசம் என்ன அர்த்தம், நெல் இருக்கும், அந்த நெல்லை உரல்ல குத்தணும், குத்தி உமியெல்லாம் எடுத்துடணும், அரிசி வரும், அரிசி எடுத்து தூளாயிடும், அது அதை கொஞ்சம் நெய் ஈஜெல்லாம் எடுத்து பிசைஞ்சு உருண்டை உருண்டியா உருட்டி வச்சிடணும். இதுக்கு பேர் புரோடாசம். இதை வந்து தேவதைக்கு சாப்பிச்சுட்டு மீதி இருக்கிறத இவன் சாப்பிடுவான், யாரு இந்த எஜமான எஜமான பத்திரிக்கெல்லாம் சாப்பிடுவா. அது இப்ப இந்த உமி எடுக்கிறது கொல்யோ, அது சொல்றது விரைகின் அவகந்தி, விரைகிக்க நெல்லு அதை அவகந்தி, இதுக்கு உரல்ல போட்டு உலக்கியாவை எடுக்கணும், பிடிச்சு அந்த இத உமியெல்லாம் எடுத்துடணும். இங்க சொல்றது அவன் கேட்கலாம், லோகத்திலேயே தெரியுமே உரலாவே எடுக்கலாம், அல்ல கை நகை இருக்கு அதால எப்படி டேஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிடலாம், அல்லது அம்மியை வச்சு எப்படி பண்ணணும்னாச்சா அந்த இது போயிடும் உமி அப்படின்னா இருக்குச்சு. எதுக்கோசரம் இந்த விரிகின் அவகந்தின்னு வாக்கியம் வருது, அது தேவையே இல்லையேன்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு மீமாம்சகர்கள் சொல்ற இல்ல இது நியம விதி, இந்த மாதிரி இடிச்சாதான், இந்த மாதிரி இடிச்சாதான் அந்த யாகத்துக்கு அது சபலமாகும். வெறும கையால பண்றேன் இது பண்றேன் அது பண்றேன்னு சொன்னாக்க அந்த வீகினால அந்த அசியினால பண்ணப்பட்ட புரோடாசம் உபயோகம் இல்லை. அதை சொல்றதுக்கோசரம் இந்த வேத வாக்கியம் வீகின் அவகந்தின்னுட்டு விதி வாக்கியமா போயிருக்கு. வீகிய பண்ணணும், இது பண்ணணும், குத்தணும், குத்துறதுன்னு உரல்ல போட்டு குத்தி அந்த உமி எடுத்துடணும், அதன் பிறகு வர்ற அரிசினாலதான் புரோடாசம் ஆனோம்னு நியம விதி இது அப்படின்னு உதாரிக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் ஆச்சாரியர்கள்கிட்டேந்து உபதேசம் வாங்கிண்டு அந்த ஞானத்தினால பிரம்ம ஜானத்தை அடைஞ்சாங்கனாக்கா அது நியம விதியா போயிடுறது. அதுக்கோசரம் தான் இங்க வந்திருக்கு உரிமையை அபிகச்சு. இப்படி இந்த நியம விதி மூணாவது விதி பரிசங்கான்னு ஒரு விதி சொன்னேன். அந்த பரிசங்கான என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இத பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா இத பண்ணுன்றத தாத்பரியம் இல்லையா, அதை விட்டுடு அதை விட்டுடு இன்னொன்னு விட்டுடணும், அதான் இதா வியாபாரத்து இன்னொன்னு ரெண்டு இருக்கும், ரெண்டு வரைச்ச ஒன்ன சொல்லிச்சுனாக்கா இன்னொன்னு விட்டுடுன்றதான் அர்த்தம். அது இன்னொன்னு விட்டுடு அதை எடுத்துக்கூடாது. இப்ப பாருங்க நம்மளே புத்தகத்தை பார்த்தும் படிக்கலாம், ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கலாம், அப்படி சொல்லிச்சு ஆச்சாரியர்கிட்டா வாங்கிக்கணும்னு நியமதி. அப்போ புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுன்றது ஒத்துடணும், இது பரிசங்கா. அதனால இந்த பரிசங்கா விதியாகட்டும் நியம விதியாகட்டும் இது முக்கியம். நமக்கு ஞானம் வரணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது இச்சையினால வரும், இச்சையினால்தான் இவன் பிரவர்த்திக்கலாம், அது வாஸ்தவம். இச்சையினால பிரவர்த்திச்சாலும் இவனுக்கு ஞானம் வரதோ இல்லையோ, இந்த ஞானமானது ஆச்சாரிய முகமா வந்தாதான் அது சபலமாகும் சொல்றது இருக்குது, அதுதான் நியம விதி. அதனால புத்தகத்தை படிக்கிறதெல்லாம் விட்டுடணும், இதர வியாபாரம் பரிசீலிக்கலாம். ஆக இது நியம விதியா போயிட்டதுனால இந்த பிரம்ம ஜான வரத்துக்கு ஆச்சாரியன் அடைஞ்சுதான். அதனால விரோதம் இல்லை, இச்சையினால பிரவர்த்திக்கிறான், இச்சையினால பிரவர்த்திக்கிச்ச அந்த வேதம் சொல்றது ஆசையா உங்க குருவனுடைய திருவிழா வாரத்துல பேர் விளங்குறது. குருவோட திருவடி வாரத்துல வந்து அவருக்கு தென்னி உபதேசம் வாங்கிட்டு நீ உபதேசம் வாங்கிட்டேனாக்க உனக்கு எல்லா ஞானமும் வந்துடுங்க. அந்த ஞானம் வந்துருக்குனாக்கா நீ உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம், அதனால இது சபலமாகும், பிரம்மத்தையே அடையலாம். ஆகவே இந்த நியம விதியை சொல்லி ஆச்சாரியர்கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு சொல்றதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்களை தொடுத்துக்கிறது. ஆகவே எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. இவா இத வந்து இந்த ஆச்சாரியன்கிட்ட அடையிறதுன்னு இருக்குதே எல்லா சாஸ்திரக்காரனும் சொல்றதா. காரணம் என்னன்னாக்க ஞானம் வந்து ஆச்சாரியர்கிட்டதான் வரும்போது. அதனாலதான் நாம வந்து குருன்னு சொல்றதை காட்டணும், ஆச்சாரியர் ஆச்சாரியன்னு சொல்லிட்டு போகணும். அதனால ஆச்சாரியர்களை வந்து சுவாஸ்தான் நீங்க பாத்துருக்கலாம், ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ குருப்யோ நமஹா முதல்ல ஆரம்பிப்போம். குருப்யோ நமஹா ஆச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சேவிச்சுட்டு தான் போகணும். இது எல்லா சம்பிரதாயத்திலையும் மிச்சபடி ஆச்சாரியர் தனியன தியானம் பண்ணாம நீ எதுவும் சொல்லக்கூடாது. என்னைக்கும் ஆச்சாரியரை தியானிச்சுட்டே இருக்கணும். அதனால அந்த ஆச்சாரியருடைய வைபவம் சாமான்யமானது இல்லை. அந்த காலத்துல நான் ரங்கநாத பகுதியில மாத்திரு தேவோபவா பிதேவோபவான் ரெண்டு எழுதினேன், ஆச்சாரிய தேவோபவான் எழுதினேன். அத ஏதோ காரணத்தினால போட மாட்டேன்னு சொல்லிட்டா பகுதியில் அப்போ 10-12 வருஷம் முன்னாடி ஆண்டவன்ட்ட போய் சொன்னேன், ஆண்டவனே சார் சார் எந்தையே போட மாட்டேன்ட்டாடா அப்படின்னார். என்னன்னா நான் தோஷம் சொல்லலை, இப்போ அவளுக்கு அதுல சில விஷயங்கள் பிடிக்கலன்னு விட்டா போட்டோம். அப்புறம் நான் விட்டுட்டேன். ஆண்டவன் சொன்ன திருப்பி வேணா எழுத நான் போடலாம் போட சொல்றேன் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு விட்டேன். ஏன்னா ஆச்சாரியாளர்கள் சாமான்யமானது இல்லை, அப்படிப்பட்ட வசந்த ஆச்சாரியர். அவருடைய வைபவத்தை நம்ம எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு நினைச்சிருந்தாலும் புண்ணியம். அதனால குரும் பிரகாசிய ஜீவான் மந்திரம் எத்தனை கோபி எத பிரகாச பிரகாசாத்தியான் சுவாமி தேவியின் எத்தனை புத்தகம் எழுதினாலும் சரி ஆச்சாரியாளுடைய வைபவத்தை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டே சுவாமி. அதனால அதையும் இன்னொரு அப்பிரச்சு பகரணதையா அப்படிங்கிறது நாம வந்து அப்பிரச்சு பகரணம் பிரச்சு பகரணம்ன்ற புத்தி வரக்கூடாது. எனக்கு ஞானம் கொடுத்த அதுக்கோசம் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு நினைக்க பிரதி பகரணம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். அதனால ஆச்சாரியன்றவர் சாமான்யமானவர் இல்லை, அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறதும் சரி அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் சொல்றது. ஸ்வயமிகாம் கிந்துரூபேதி என்ன பிரம்ம ஜானாத்தையே குரு அபிகமன விதேகே தேன தத்துவோபதேசாது வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.